தலைப்பு நதி. ஓடாமல் ஓய்ந்து இருக்கு நதியும், நதி தொலைத்து நாகரீகத்தையும் தொலைத்தோம். ஓடாத நீரும் உண்டு நதிகளிலே, நதிகளிலோடுது நம் கழிவு நாகரீகம். அழிக்கப்பட்ட நதிகளே பேரழிவுக்கு முன்னுரை.